நொடியில் நின்றான், தீராயுகம் தீர்க்கும் முடிவில் சென்றான். தீமைக்கோ தீர்வுண்டு, பொய்மைக்கோ அழிவுண்டு, மெய் ஜெயிக்க வழி கண்டு கூர்கொண்டு தூர்கொன்று வென்றிடு. யாரோ சீற்றம் வலிவார்க்காதே. பல யுத்தம் நிகழ்ந்தாலும் சித்தம் தெளிவாயோசி, மரணித்தம் நேர்ந்தாலும் சித்தம் ஜனனம் மாசி. தகப்பற்றோர் தீச்சை காக்க தயங்காமல் போரிடு, தந்தை பார் கலகம் நீக்க தடயங்கள் தேடிடு தேடிடு தேடிடு. யாரோ யாக்கை பாயும் நரம், போராயுதம் ஏற்கும் நொடியில் நின்றான், தீராயுதம் தீர்க்கும் முடிவில் சென்றான். தீமைக்கோ தீர்வுண்டு, பொய்மைக்கோ அழிவுண்டு, மெய் ஜெயிக்க வழி கண்டு கூர்கொண்டு